ഭരദ്വാജോക ത്രിഭിരാജുദ്ധിർ ബ്രഹ്മചര്യമുവാക തകുംഹജീർണ്യഗ്രസ്ഥവിരകും ശയാനം ഇന്ദ്രമുപൗവ്രജോ വാച ഭരദ്വാജ യത്തേ ചതുർത്ഥവായുർദദ്യാം ചിമേനേന കുറിയാ ഇതി. കാട്ടകം എന്ന വേദഭാഗം. അതിനാൽ പറഞ്ഞു ഇന്നിങ്ങനെ ഏകാദശി, നാളേക്ക് ദ്വാദശി. ഏകാദശി എന്നിച്ച് അന്ത് ഉയർന്ന അശ്വമേധത്തെ പാരായണം പണണം. അച്ഛിദ്രം എന്ന് ഒരു പ്രശ്നം, അശ്വമേധ രണ്ട് പ്രശ്നം, മൂന്ന് പ്രശ്നത്തെ പാരായണം പണണം ഏകാദശി എന്നിച്ച് എല്ലാ ആചാര്യങ്ങളും ചൊല്ലായത്. അതേമാതിരി ദ്വാദശി എന്നിച്ച് ഇന്ന് കാട്ടകം മൂന്ന് പ്രശ്നം, അന്ത മൂന്ന് പ്രശ്നത്തെയും പാരായണം പണണം. എന്ത് ഗ്രഹത്തിന് ഇന്ന് പാരായണം നടക്കരുതോ അന്ത ഗ്രഹത്തിന് എന്ത് ഛിദ്രവും ഇടാതെ, അച്ഛിദ്രം പേര്, എന്ത കെടുതലും ഏർപ്പെടാതെ. അതിനാലാണ് മട്ടപല്ലിനാഥം അന്ന് എന്തെരുമാൻ ഒരു രാജ്യം ഉണ്ടാണ്. സപ്തമി ഭൃഗുവാസനം, സപ്തമി വെള്ളിക്കിഴമ എന്നിക്ക് അന്ത വിജയവാഡാവിലേന്ന് ചെറിയ 100 കിലോമീറ്റർ കോതാടാന്ന ഊർ. അന്ന് കോതാടാവിലേന്ന് നേരെ പോകണമെന്ന് ഹൈദരാബാദ് പോയിടും. ഇടത് കൈപ്പക്കം തിരുമണം, ഇടത് കൈപ്പക്കം തിരുമ്പിനാ 40 കിലോമീറ്ററില് മട്ടപ്പല്ലി ക്ഷേത്രം ഇരിക്കുന്നത്. 15 കിലോമീറ്ററില് ഉസൂർ നഗറിന്റെ ഊർ. അങ്ങേന്ന് 25 കിലോമീറ്റർ നേരെ പോയി കൃഷ്ണാകരയിലെല്ലാം മുടിയരുത്, ഭഗവത് സന്നിധാൻ സന്നിധിതാൻ അവധി മുടിവ് അങ്ക പോയി മുടിയരു. ഇന്ന 40 കിലോമീറ്ററെ നടന്നു വരണമെന്ന് ചൊല്ലിരിക്കാൻ പരമാത്മ. ഇത് കോതാടാകരിക്കും വന്നിരുമ്പോ അങ്ങേന്ന് സപ്തമി ഭൃഗുവാസനം, ഇന്ന വർഷം വിക്രമനാമ സംവത്സരത്തിലെ വരക്കൂടിയ സപ്തമി ഭൃഗുവാസനത്തിലെ ബ്രഹ്മ മുഹൂർത്തത്തിലെ കോതാടാവിലേന്ന് 3 മണിക്ക് പിന്മാല കിളമ്പി സായങ്കാല അവതാരകാലത്തിലെ മട്ടപ്പള്ളി കോവിലെ അറിയണം. നാം ഉങ്ങളെയെല്ലാം വരവേർക്കേണ്ട സുസ്വാഗതം ഒരു പാട്ട് പാടിയിരിക്കാം പരമാത്മ. അതിന് ആവിർഭവിക്കട്ടെ. ഇപ്പൊ അന്ത പാട്ട് അറിയാൻ വേറെ ചൊന്നാൽ പാടെ തെളിയാതെ, അപ്പൊ ഭഗവാൻ ആവിർഭവിക്കട്ടെ അഴകാ പാടിയിരിക്കാനത്തെ സ്വാഗതം സുസ്വാഗതം പാട്ട് ரொம்ப രമ്യമാ இருக்கு. അവിടെ എല്ലാരെയും വരവേറ്റ് ഉപചരിപ്പാൻ. അതുക്കപ്പുറം അന്നിക്ക് രാത്രി അഷ്ടമി ദശമി இந்த பூர்த்தியா கோவிலேயே படுத்துக்கணும். கிருஷ்ணா பிரசாரம் பண்ணி அங்க படுத்துட்டு அங்க வசதி எல்லாம் இருக்கு. அங்கேயே சாப்பிட்டு ராத்திரி அங்க படுத்துக்கணும். ஏகாதசி பிராத்த காலம் ஸ்நானம் பண்ணி அகண்ட நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். அன்னைக்கு எல்லா பாடல்களையும் பாடணும். அந்த பகவான் விஷயம் அன்னைக்கு அச்சித்திர அஸ்வமேத பாராயணம் பண்ணணும். அதுக்கப்புறம் காதக ஸ்ருதி துவாதசி அன்னைக்கு பாராயணம் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அந்த பிரயாணத்தை முடிக்கணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏகாதசி துவாதசி விடாமல் ஒவ்வொரு கிரகந்தோறும் பகவானே ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி அந்த கிரகத்துல அதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு 32 கிரகத்தை சொல்றாங்க. சொல்லி ஒவ்வொரு கிரகத்திலையும் பாராயணம் பண்ணணும்னு சொல்றாங்க. பாருங்க அந்த பகவான் மட்டப்பள்ளிநாதனே அந்த அச்சித்திர அஸ்வமேதம் காதகத்தை பாராயணம் பண்ணணும்னு சொல்றான்னு சொன்னா அந்த மந்திரபாகம் எவ்வளவு உயர்ந்த பாகம்ன்றது நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது. அதனால பகவான் அதை வலியுறுத்திருக்கார். அந்த சப்தமி பிரகுவாசனம் வர நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வருது. ஏன்னா எல்லாரும் நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அவசியம் அந்த பாத யாத்திரையில எல்லாரும் கலந்து கொள்ளணும். அதனால கலந்து கொண்டு அந்த மட்டவல்லி க்ஷேத்திரத்துக்கு எல்லாரும் வரணும். நவம்பர் 3ஆம் தேதி அந்த பாத யாத்திரை. கோதாடான் அந்த ஊர் பேர். அப்ப பகவான் மாத்திக்கிட்டான், கோதாடான்னு சொல்லாதுங்கோ, கோதாத்தா கோதாத்தா அப்படின்னு. கோதாத்தான்னா யார் கொடையாளி, யார் வள்ளன்மை மிக்கவன், யார் கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். கோதாத்தா கோதாத்தான்னு கோதாடாவில் வந்து நாம கேள்வி கேட்டா மட்டபள்ளிநாதன் அகமேவ தாத்தா, நான் தான் கொடுப்பவன், நான் ஒருவனே கொடுப்பவன் சொல்றான். அதனால கோதாத்தான்னு சொல்லிட்டே வாருங்கோ, அகமேவ தாத்தான்னு என்னை நான் காட்டி கொடுப்பேன். தன்னையே தரும் கற்பகம் அவன், தன்னையே காட்டி தருவான். ஆத்மானமபி யச்சதி, தன்னையே கொடுக்கக்கூடிய உத்தமோத்தவன் அந்த எம்பெருமானானதுனால நமக்கு வழிமுறைய காட்டி கொடுத்திருக்கான். அந்த நவம்பர் 3ஆம் தேதி என்னைக்கு வரும்னு இன்னிலேந்து அந்த நாளை நாம எண்ணிட்டே இருக்கணும். அந்த எம்பெருமானுடைய கிருபைக்கு நாம பாத்திரராக போறோம்.